say damn, damn, we don't give a damn. You yodel, you are part in the car. I damn, damn, damn, a damn, a damn. Her life a king size a kicker. Say damn, damn, we don't give a damn. You yodel, you are part in the car. I damn, damn, damn, a damn, a damn. Her life a king size a kicker. Digital tamara chi baby, mera mera dela style chi baby, kuku karaoke kuyo chi baby, hola hola hola ho, tanda wala mela rayla chi baby, kuri bachi varum puya chi baby, vella nera tella mayla chi baby, hola hola hola ho, vaadi enchella kili, ni vaane kili, mali vanda enna niyum kuli. நாம் நடக்கையில் அதிரடிதாண்டே Say damn, damn, we don't give a damn ஏ காட்டுக்குச்சல் போடவா Are you damn, damn, damn, damn, damn, damn Shocks ஓடன் நீச்சல் போடவா Jig jig pattu podava yum okay biki biki mini bikini okay putam budu budu paramayum okay hola hola hola hola sarigama pada kacheriyum okay veri vandu katto rakama okay lady gaga gana bala kuda okay hola என்ன தின்ன கை காலி எல்லாம் வேலை செய்யும் போதே நீயும் உடை கொஞ்சம் கம்மி சொன்னா எடை கொஞ்சம் கூட சொன்னா இடை கொஞ்சம் Damn, new year, real new app or in the car Damn, damn, damn, damn, damn Hey, life a king size a kick out Digital a time a let you baby Mirror, mirror, tell a style a let you baby Cuckoo karaoke, cool you let you baby Hola, hola, hola, ho Tanda wala mila ray let you baby Guri bachi varum kuyo let you baby Vella nira tila mai let you baby Hola, hola, hola நாம் நடக்கையில் உயிர்